அசோக் வணக்கம். ஞான பிரகாசம். உண்மைதான், நீங்கள் பார்த்தது அந்த புழு பருவம் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. கொஞ்சம் நம்ம வேளாண்மையில் வந்து இயற்கையையும் இயற்கையில் நடைபெறுகின்ற நன்மை தீமைகளையும் எடை போட்டு பார்க்க வேண்டியது அவசியம், சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். இந்த புழுக்கள் வந்து நிறைய உற்பத்தியாக இருக்கிறது சாணியில் தான், சாணி முட்டில் உரக்குழியில் தான். இன்னொரு இடத்துல இந்த புழுக்கள் மிக அதிகமாக உற்பத்தி ஆகும் கிராமப்புறங்களில், டெல்டா மாவட்டங்களில் வைக்கோல் போர் போட்டிருப்பாங்க. இந்த வைக்கோல் போர் வந்து மேலே கொஞ்சம் போல் தண்ணி இறங்கிடுச்சுன்னா உள்ளே அந்த வைக்கோல் போர் உள்ளெல்லாம் இந்த புழுக்கள் நிறைய உற்பத்தி ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சில இடங்களில் பார்த்திங்கன்னா குவிண்டால் கணக்கில் கூட இதோட புழுக்கைகள் அள்ள முடியும். அந்த அளவுக்கு நிறைய புழுக்கைகளை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். அந்த வைக்கோல் போர் இடையில் தண்ணி இறங்கும்போது அது உள்ளே இந்த புழுக்கள் உற்பத்தி ஆகி அந்த வைக்கோல் எல்லாம் அந்த சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நிறைய புழுக்கைகளை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறைய இலை தடைகள் காய்ந்து போன, உலர்ந்து போன இலை தடைகள் இருக்கணும், அவிஞ்சு போ அந்த ஈரா தடைகளில் இது உருவாகாது. உலர்ந்து போன இலை தடைகள் இருக்குது பாருங்கள், அது நிறைய கடந்ததுன்னா அது உள்ளே மிக மெல்லிய மிருதுவான ஒரு வெப்பம் உருவாகிற இடத்துல இந்த புழுக்கள் நிறையா உருவாகும். இது எல்லாமே அதாவது இந்த புழுக்களில் வந்து பல்வேறு விதமான வகைகள் இருக்குது. அதாவது சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே காண்டாமிருக வண்டியினுடைய புழுக்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நான் அந்த ஆய்வுக்கெல்லாம் போனதில்லை. ஆனால் காண்டாமிருக வண்டியினுடைய புழுக்களுடைய பருவம் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ரெண்டாவது, இந்த புழுக்களும் வண்டுகளோட முட்டைகள்லேருந்து தான் வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். 90% வண்டுகள் வந்து தென்னங்குருத்தில் முட்டை விட விரும்புறதில்லை. இந்த மாதிரி சாணி இருக்கிற இடத்துல தான் முட்டை விட விரும்புது, அங்கே தான் இந்த புழுக்கள் உருவாகுது. இந்த புழுக்கள் வந்து தங்களுடைய புழு பருவத்தில் மிகப்பெரும் அளவில் அந்த சாணத்தை சாப்பிட்டு தான் அதை வந்து உரமாக மாற்றுது. மண்புழுக்களை விட நிறைய புழுக்கைகளை வந்து இது போடும், சாணத்தை சாப்பிட்றோம். அந்த மக்கிய இலைகள் தழைகள் மக்கியது, அதாவது பசுந்தழைகளை நிறையா முட்டா போட்டிங்கன்னா அதுக்குள்ளே இந்த புழுக்கள் வர்றதில்லை, அந்த ஹீட்டில் அது செத்துடும். அப்படி ஒன்றுமே முடியாத பருவ காலங்களில் தான் ரொம்ப தழைஞ்சி போயிருக்கிற தென்னை மரங்கள், மிக நெருக்கமாக இருக்கிற தென்னை மரங்களில் அல்லது நிழலில் இருக்கிற தென்னை மரங்களில், வேறொரு மரத்து நிழலில் இருக்கிற தென்னை மரங்களில் மிக அதிகமாக நீர் சாரம் உள்ள தென்னை மரங்களில் தான் இந்த காண்டாமிருக வண்டு போய் குடைஞ்சிட்டு நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த புழுக்களை, அந்த முட்டைகளை இட்டு புழுக்களை உற்பத்தி பண்ணுது. நான் வந்து தமிழர் வேளாண்மை முறையில் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வரப்பில் 35 தென்னை மரம் வச்சுருந்தேன்னு சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு மரத்தில், ஒரே ஒரு மரத்தில் மட்டும் இந்த காண்டாமிருக வண்டு வந்து இந்த மாதிரி முட்டை விட்டு அந்த வண்டு அந்த குஞ்சு பொறிச்சிருந்தது. அதில் ஒரு ஆச்சரியமான கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட தென்னை மரம் வந்து வேற ஒரு மரத்து நிழலில் இருந்தது, அதனால் அது நல்ல ரொம்ப அதிகமான தழையோடு இருந்தது. அதை வந்து நான் கொஞ்சம் கவனிக்க முடிட்டேன். அதை வந்து சாதாரணமாக வெயிலில் தான் அது தண்ணீர் இல்லாமல் வாடி இருக்குது கோடை காலத்தில். ஏன்னா தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் தண்ணி கிடையாது என்னோடய நிலத்தில். அந்த நாள் இது வாடினதும் சாதாரணமாக தண்ணீர் இல்லாமல் இந்த குறுத்து வாடிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மை என்னென்னா அது உள்ள புழுக்கள் இருந்துருக்குங்கிறது அப்புறம் தான் தெரியும் எனக்கு. உண்மையில் அந்த மரம் செத்து போச்சு, சரியா? அதே போல் என்னுடைய மாட்டினுடைய கழிவுகள்லாம் வந்து தென்னை அந்த வயலுக்கும் பக்கத்தில் நாங்கள் களம் வச்சுருக்கோம், அங்கேயே தான் இருக்குது. அங்கேயே சில நேரங்களில் பக்கத்தில் உள்ளவங்க வைக்க பொருளையும் என்னுடைய வைக்க பொருளையும் இந்த மாதிரி நிறைய புழுக்கள் உருவாகி இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதாவது வாய்ப்பே இல்லை, அதாவது அந்த காண்டாமிருக வண்டு சாணம் கிடைக்காத இடங்களில், சாணம் கிடைக்காத இடங்களில், தன்னுடைய இனத்தை விருத்தி செய்ய முடியாத இடங்களில், அதுவும் தென்னையில் தாக்குவதற்கு பலமிழந்த தென்னைகள் அல்லது நோய் எதிர்ப்பாற்றலற்ற அல்லது ஆரோக்கிய குறைவான தென்னைகளில் தான் இந்த மாதிரி முட்டைகள் இட்டு உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல், சரியா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ தென்னையிலையும் வர்றதில்லை, தனித்தனியாக நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையில் தென்னை வர்றதில்லை. நம்ம ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க தென்னையை எப்படி வைக்கணும்னு. அணில் தாண்டாத பிள்ளை 6 பிள்ளைக்கு சமம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒரு மரத்துலேருந்து அணில் வந்து இன்னொரு மரத்துக்கு தாண்டக்கூடாது, அப்படின்னா எவ்வளோ தூரம் இடைவெளி இருக்கணும்னு பாருங்கள். தென்னை தேர்வோட அப்படின்னு தென்னை எப்படி பயிர் வைக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த 20 அடி 15 அடியிலனா நம்மளுக்கு தென்னையை வைக்க சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுக்கல தமிழில். குறுவை நண்டுவோட, சம்பா நரிவோட, வாழை வண்டியோட, தென்னை தேர்வோட. அணில் தாண்டாத பிள்ளை 1000 பிள்ளை இருந்தால் அவன் அரசனுக்கு சமமாவான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் இதில் நான் இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, அந்த புழுக்கள் மிக அதிகமாக உரத்தை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறதான் என்னுடைய கண்ணோட்டம். அது நன்மையா தீமையா அதை எல்லாரும் நீங்கள் பயிர் வைங்கலாம் நான் சொல்லலை. அவங்க அடித்த அந்த குப்பையில் தான் அது இருக்குது. அந்த குப்பையை ஆழமாக போட்டால் அது வந்துடும் சொல்லிட்டு தான் நானே அரை அடி உள்ளதாக தான் இருக்கணும், மிக அதிகமான ஆழத்தில் உரம் வைக்கக்கூடாது தென்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தென்னைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத அளவுக்கு உரம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதை நம்ம வெயிலில் கொண்டு வைக்கிறோம். நேரடியாக வெயில் உள்ள இடத்துல தான் உரமே வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், 4 மரத்துக்கு நடுவில் கூடுமான வரையில். ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிற எந்த நம்ம மாதிரிக்கு எடுத்துருக்கிற எந்த தென்னந்தோப்பும் நம்முடைய முறைப்படி கன்றிலிருந்து பயிர் வைத்து வளர்க்கவில்லை, சரியா? சில பேர் 20 அடியில் வச்சுருக்காங்க, சில பேர் 25 அடி வச்சுருக்காங்க. இருக்கிற தென்னந்தோப்பை இருக்கிற சூழ்நிலையிலேருந்து முதல்ல மீட்கணும், அதுக்கப்புறம் பாதுகாப்பாக பாவலாம். அதனால் இருக்கிற மரங்களை பாதுகாப்பாக வைக்கிறது எப்படி, அந்த உரத்துலேருந்து பூச்சி புழுக்கள் உருவாகாமலும் அந்த மரத்துக்கு பாதிப்பு வராமலும் இருக்கிறது எப்படி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை சொல்லி கொடுத்துருவோம், சரியா? உங்களுடைய அச்சம் சரியானது, உங்களுடைய அச்சம் சரியானது. என்னுடைய கருத்தாக இருந்தாலும் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழுமையான விருப்பம். என்னுடைய புரிதலில் ஆரோக்கிய குறைவாக ஆரோக்கியம் இழந்த தென்னைகளையே இந்த பூச்சிகள் புழுக்கள் தாக்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் மிக அதிகமாக தழை உரம் உண்ட, தழைச்சத்து மிகுந்த அல்லது நிறைய ரசாயன உரங்கள் இந்த மாதிரி அதிகமான உரங்கள் சாப்பிட்டு மிக அதிகமாக நீர் குடித்து நீர் சாரம் மிகுந்து இருக்கிற தென்னைகளை தான் இது சாப்பிடுது. அந்த குருத்தில் வந்து நான் பிளந்துட்டு கையை வச்சு பார்க்கும்போது என்னுடைய வயலில் தென்னை அந்த காண்டாமிருக வண்டு இருந்த எது உள்ள கையை விடும்போது அந்த இடம் வந்து அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருந்தது. அந்த வெப்பத்தில் தான் அந்த புழுக்கள் இருக்குது. அந்த புழுக்கள் வந்து கூண்டு புழுவமாக, அதாவது கூண்டு கட்டி அந்த கூடுகள் குள்ள அந்த புழுக்கள் இருக்கு, அதை நான் பார்த்தாங்க, சரியா? அதெல்லாம் நான் எடுத்தும் பார்த்துருக்கிறேன். இதே போலவே நம்ம நெல் பயிரில் வந்து குருத்து புழுன்னு ஒன்று வரும். அந்த குருத்து புழு என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் ஒரு பறக்கிற வந்து குருத்துல இட்டு அந்த குருத்துக்குள்ளே போய் அந்த தண்டுக்குள்ளே போய் அந்த தண்டை சுரண்டி சுரண்டி சாப்பிடும். அதுக்கும் இந்த காண்டா விருக வண்டுக்கும் ரொம்ப வேறுபாடு கிடையாது. ஆனால் அந்த குருத்தை தாக்கும்போது அந்த குருத்தியை வந்து முட்டை விடும்போது அது அந்த கூண்டு புழு தாண்டிடுச்சுன்னா மறுபடியும் அது பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது உண்மையில் அந்த வளர்ந்த புழு வந்து அந்த இலைகளையோ அந்த நெல் பயிரையோ கூண்டு புழு பருவத்தில் மட்டும்தான் அது சாப்பிடுது. அதே போல் இந்த காண்டாமிருக வண்டும் அந்த புழு பருவத்தில் மட்டும்தான் அந்த சாணத்தை சாப்பிடுது. அந்த உலர்ந்து போன அந்த தழைகள் மக்கி போகிற இடத்துல அந்த இடத்துல அதை சாப்பிடுது. வைக்கோல் போரில் அந்த வைக்கோலை தான் சாப்பிடுது. அதுக்கு வந்து தென்னை மரத்து குருத்தை தான் சாப்பிடணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அந்த எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காத இடத்துல பலமிழந்த தென்னை மரங்களை மட்டும்தான் இந்த வண்டு வந்து உருவாக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சொல்லி கொடுக்கப்படுகின்ற கருத்துக்களை 90% நாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம். நான் சொல்லி கொடுத்தாலும் சரி, குற்றம் இருந்தால் குற்றமே என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் காண்டாமிருக வண்டு நல்லதுன்னு நான் சொல்லவே இல்லை. அவைகள் மிக அதிகமாக அந்த உரத்தை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறத நான் மேற்கோள் காட்டினேன். ரெண்டாவது, தென்னைக்கு உரம் வச்ச இடத்துல அது இல்லை, இவங்க ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தாங்க பாருங்கள், பெரிய அளவில் உரம் அதை கொண்டு வந்து டிராக்டரில் கொண்டு வந்து அங்கே கொட்டியிருந்தாங்க பாருங்கள், அந்த உரத்தில் தான் அந்த புழுக்கள் இருக்குது, சரியா? ஆக நம்ம சிறப்புமான முறையில் அந்த வண்டுகளை கட்டுப்படுத்தணும்னா ரொம்ப எளிமையான முறையில் மூலிகை பூச்சி விரட்டி அந்த வந்து அந்த காண்டாமிருக வண்டு அந்த குடியிருக்கிற இடத்துல அந்த குருத்துக்களை ஊற்றினாலே போதும், சரியா? அதுக்கான நிறையா மூலிகை பூச்சி விரட்டிகள்லாம் இருக்குது. நல்ல ஆரோக்கியமான இடைவெளியில் வைக்கிறது அவசியம். அதே போல் அந்த வண்டுகள் எதுவும் தாக்காமல் இருக்கணும்னா நான் சொன்னது மாதிரி நீரை வந்து தனியாக பாய்ச்சணும் தென்னை மரத்துக்கு, உணவை வந்து தனியாக வைக்கணும், உரத்தை வந்து தனியாக வைக்கணும். ரெண்டாவது, இடைவெளியை நல்லா வைக்கணும். நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையில் நம்ம வளர்த்தோம்னாலே காண்டாமிருக வண்டினுடைய தாக்குதலிலிருந்து அதை வெளியேற்றிடலாம். மீண்டும் ஒரு இடத்த மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், அந்த புழுக்கள் மிக அதிகமான உரத்தை உற்பத்தி செய்கிறது. சாதாரணமான சாணத்தை உரமிகுந்த, அதாவது எப்படி சொல்கிறது, அதிக சத்துள்ள ஒரு உரமாக மாற்றுகின்ற வேலையை அந்த புழுக்கள் செய்கின்றன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், சரியா? நன்றி, நன்றி.